புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என் நாளும் ஆனந்தம் புத்தம் புது காலை பொன்னிற வேளை புது காலை.